கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு. மேய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும், மேய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை, போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை, போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை, போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை. கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய, கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய, பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு, பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்றாராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய், ஆவாவென்றாராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் ஆ.